கற்பக மனோகர கற்பக மனோகர காத்தரு கிருபாகர கற்பக மனோகர காத்தரு கிருபாகர கற்பக மனோகர காத்தரு கிருபாகர கற்பக மனோகர காத்தரு கிருபாகர கற்பக தனிதா தனிதா நிதப்பகாரி உன்ன தடிப்பண்டி Thank you.